சத்நாம ஸ்ரீவாஹே குரு சாஹிப் ஜி ஸ்லோக மஹல்லா தீஜா பூரப லிக்கியா கமாவணா ஜே கர்த்தா ஆப் லிக்கியாஸ கௌலி பாயன விசரியா குணதாச பூரப லிக்கியா கமாவணா ஜே கர்த்தா ஆப் லிக்கியாஸ மோஹத் கௌலி பாயன விசரியா குணதாஸ மத் ஜானஹோ ஜக் ஜீவதா தூஜை பாய மோயாஸ ஜினி குருமுக நாம ந சித்தயோ பஹண ந மிலனி பாச துக்க லக்கா பஹு அத்கணா பொத்த கலத் ந சாத் கோயி ஜாச லோக்கா வெச்ச மோஹ காலா ஹோவா அந்தர உப்பே சாச மன முக்கானோ கோனா வெசஹி சோக் கயா வேசாச நானக குருமுகானோ சுக அகலா ஜினா அந்தர நாம நிவாச மஹல்லா தீஜா ஸே சேண ஸே சஜ்ஜனா ஜே குருமுக மிலஹை சுபாயே சத் குரு கா பாணா அன் தின கரஹே ஸே சச்ச ரஹே சமாயே ਦੂਜੇ ਪਾਏ ਲੱਗੇ ਸੱਜਣ ਨਾ ਆਖੀਐ ਹੈ ਜੇ ਅਭਿਮਾਨ ਕਰੇ ਵੇਕਾਰ ਮਨ ਮੁਖ ਆਪ ਸੁਆਰਥੀ ਕਾਰਜ ਨਾ ਸਕ ਹੈ ਸਵਾਰ ਨਾਨਕ ਪੂਰਬ ਲਿਖਿਆ ਕਮਾਵਣਾ ਕੋਈ ਨ ਮੇਟਣ ਹਾਰ ਪੌੜੀ ਤੁਧ ਆਪੇ ਜਗਤ ਉਪਾਏ ਕੈ ਆਪ ਖੇਲ ਰਚਾਇਆ ਤ੍ਰੈ ਗੁਣ ਆਪ ਸਿਰਜਿਆ ਮਾਇਆ ਮੋਹ ਵਧਾਇਆ ਵਿੱਚ ਹਉਮੈ ਲੇਖਾ ਮੰਗੀਆ ਫਿਰ ਆਵਾ ਜਾਇਆ ਜਿਨ੍ਹਾਂ ਹਰ ਆਪ ਕਿਰਪਾ ਕਰੇ ਸੇ ਗੌਰ ਸਮਝਾਇਆ ਬਲਿਹਾਰੀ ਗੌਰ ਆਪਣੇ ਸਦਾ ਸਦਾ ਘੁਮਾਇਆ ਜਿਨ੍ਹਾਂ ਹਰ ਆਪ ਕਿਰਪਾ ਕਰੇ ਸੇ ਗੌਰ ਸਮਝਾਇਆ ਬਲਿਹਾਰੀ ਗੌਰ ਆਪਣੇ ਸਦਾ ਸਦਾ ਘੁਮਾਇਆ ਵਾਹਿਗੁਰੂ ਜੀ ਕਾ ਖਾਲਸਾ ਵਾਹਿਗੁਰੂ ਜੀ ਕੀ ਫਤਿਹ ਸਲੋਕ ਮਹੱਲਾ ਤੀਜਾ ਪੂਰਬ ਲਿਖਿਆ ਕਮਾਵਣਾ ਜੇ ਕਰਤਾ ਆਪ ਲਿਖਿਆਸ ਮੋਹ ਠਗੌਲੀ ਪਾਈ ਅਨ ਵਿਸਰਿਆ ਗੁਣਤਾਸ ਰਾਗ ਸੋਰਠ ਵਾਰ ਮਹੱਲੇ ਚੌਥੇ ਕੀ ਪੌੜੀ ਤੀਜੀ ਸਲੋਕਾਂ ਨਾਲ